ஸ்ரீமான் வெங்கடநாதாரியஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. பாரத்வாஜகுலாப்திசீதகிரணஸ்ரீ ஸ்ரீநிவாசாத் குரோஹ லப்த ஸ்ரீதர சக்ரலாஞ்சன விதிம் ரங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்ப்ராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீமாதவாரியம் குரும். ஸ்ரீகிருஷ்ண பிரம்ம தந்திரோத்தம குரு கருணாவாப்த சக்ராங்க பாஷ்யம் வைராக்யாச்சார வார்த்தௌ வரதபத முகே லக்ஷ்மணே ந்யஸ்தபாரம் ஸ்ரீவாகீஷாத்ததுரியம் ஷடனிபயதிராட்வேத சூடாரியமூர்த்திம் நூத்தனம் ஸ்ரீரங்கநாதம் நவகரிமதனம் பிரம்மதந்திரம் ஸ்ரயாமஹாம் ஸ்ரீதுரகவதன பாதூ சந்தத பரிசரண மாத்ர பரமார்த்தஹாம் ஜயது ஸ்ரீமான் அபிநவரங்கேந்திர பிரம்மதந்திர பரகாலஹ பரியாய பாஷ்யகாராய பிரணதார்த்திம் மிதூன்வதே பிரம்மதந்திர ஸ்வதந்திராய த்விதீய பிரம்மணே நமஹாம். தஸ்மை ராமானுஜாரியாய நமஃ பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத் யத்பதாம்போருஹ த்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷஹாம் வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நாம் 28வது ஸ்லோக பரியந்தமாக தாத்பரியங்களை பார்த்து கொண்டு வந்துள்ளோம். 28வது ஸ்லோகத்திலேயே வக்தவிய சேஷமாக ரெண்டு பேராகிராஃப்ல சுவாமி தேசிகன் ரெண்டு விஷயங்களை சாதிக்கிறார். இப்பொழுது கடைசியாக 28வது ஸ்லோகத்தில் அஞ்சலியினுடைய வைபவமானது சொல்லப்பட்டது. தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததா வாபி சகத்கிருத்தோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்தி அசுபான்ய சேஷதா சுபானி புஷ்ணாத்தி நஜாத்து ஹீயதே என்பதாக. அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமானது நாம் கிரமமாக சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை பார்த்தோம். அதற்கு மேல யத்வா என்பதாக ஒரு பேராகிராஃபும் அதிவாத பக்ஷஸ்து என்பதாக இன்னொரு பேராகிராஃபும் அதுல அவசிஷ்டமாக இருக்கு. நம்ம அதை பார்க்கணும். அதை இந்த சின்ன உபன்யாசத்துல பார்த்துள்ளோம். யத்வா ஸ்வர்காதிவதேவ தத் சாத்திய பரமபலஸ்ய ந கதாச்சிதபி விநாசகா இத்தியபிப்ராயா. எப்படியானா ஸ்வர்காதிகள்லாம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி என்று ஒரு நாள்ல ஒரு நாள் கர்மாவினால சம்பாதித்த ஸ்வர்காதிகளுக்கெல்லாம் நாசம் உண்டோ, அந்த மாதிரி இந்த அஞ்சலிக்கு நாசம் கிடையாது. பகவானை உத்தேசிச்சு பண்ண அஞ்சலியானது நம்மை மோக்ஷ பரியந்தமாக அடையவிட்டுத்தான் தீரும். அதாவது தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித்து யதா ததா வாபி சகத்கிருத்தோஞ்சலிகி என்ற ஸ்லோகமானது நம் சம்பிரதாயத்தில் இழிந்த ஒவ்வொருவருக்கும் மோக்ஷம் கிட்டும் வாய்ப்பானது உள்ளது என்பதை திருடீகரணம் செய்கிறது. ஸ்வர்காதிகள் எப்படி யாக யஜ்ஞாதிகளால் சம்பாதிக்கிறோமோ அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நஸ்வரமோ, அந்த மாதிரி இந்த அஞ்சலி கிடையாது என்பதை இந்த ஸ்லோகத்தில் வலியுறுத்துகிறார் என்பதை இங்க யத்வா என்ற பட்சத்தினால் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். வஸ்துதா இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அப்ரோச் பண்ணியிருக்க விதம் இதே மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிரந்தாந்தரங்கள்ல அங்கங்க ஆச்சாரியால் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னால் பகவதாசிதாளுக்கு ஏதோ ஒரு விதத்துல பெருமாள் மோட்சத்தை கொடுக்கறதுல சித்தமா இருக்கார் அவர். நாம் கேட்க தெரியாம இருக்கலாமே தவிர ஒரு அஞ்சலியை ஒன்னு பண்ணிட்டோம்னா கூட போறோம், ஏதோ ஒரு விதத்துல அஞ்சலி பண்ணியிருந்தோம்னா கூட யதா ததா வாபி ரெண்டும் இருக்கு. கதாபின்றதுனால யதா ததா வாபி எப்ப வேணா பண்ணிருக்கலாம், யதா ததா வாபி பிரகாரம் எப்படியாவது பண்ணிருக்கலாம். அது நின்றுட்டு பண்ணிருக்கலாம், உட்கார்ந்து பண்ணிருக்கலாம், எழுந்திருக்க முடியாத பேராலிசிஸ் அட்டாக்ல ஒரு கையால பண்ணிருக்கலாம், எவ்வளவு இருந்தாலும் அந்த ஒரு வியக்திக்கு மோட்ச சாம்ராஜ்யமானது உண்டு என்பதை திட்டவட்டமாக கூறக்கூடிய சம்பிரதாய விஷயமானது இந்த பேராகிராஃப்ல சாதிக்கப்பட்டுள்ளது. விசேஷம் அது எப்படி நடக்கும் அப்படின்றத ஆச்சாரியால் விமர்சம் பண்றா பாருங்க, அது இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்து சந்தோஷப்படப்போம். அதுவா பலபூத அஞ்சலி ரூபேன ஸ்வயம் சந்தன்யத்தை விவக்ஷிதம், என்ன சொல்ல வர்றார்னா அஞ்சலி ரூபேன ஸ்வயம் சந்தன்யத்தை, பலபூத அஞ்சலி ரூபேன, இப்ப பண்ணிருக்கிற அஞ்சலியானது சாதன பூத அஞ்சலி, இதுவே பலபூத அஞ்சலியாக பரிணமிக்கும். எவ்வளவு அழகான விஷயம், எனக்கு என்ன இதுல சந்தோஷம்னா இந்த பேராகிராஃப் வந்து அவ்வளவு அற்புதமான பேராகிராஃப். இதனாலதான் அடியன் போன தடவை இதை அந்த உபன்யாசத்தோட சேர்க்காம இதை கொஞ்சம் தனியாவே சொல்லணும்ன்றதுக்காகத்தான் இதை தனியாக்கிட்டு. அதுவா பலபூத அஞ்சலி ரூபேன ஸ்வயம் சந்தன்யதே இது விவக்ஷிதம், யதா ததாவாபி சகத்கிருதோஞ்சலியான இந்த சாதன பூத்தமான அஞ்சலி, உபாய பூத்தமான அஞ்சலியானது பலபூத்தமான அஞ்சலியா மாறுறதுனா என்ன அர்த்தம்னா, நம்ம மோக்ஷத்துல போய் அவளிடத்துல அந்த பெருமாளிடத்துல கைய கூப்பின் நிக்கிற அளவுக்கு இந்த சாதன ரூபமான இந்த பூலோகத்துல நம்ம பண்ற அஞ்சலியானது ஸ்ரீவைகுண்டத்துல போய் பண்ண போற அஞ்சலியாக பரிணமிக்கும் என்று தாத்பரியம். திருஷ்யத்தேகி அதுக்கு எதன பிரமாணம் இருக்கானால் அதுக்கு சாதிக்கிறார். நித்யா அஞ்சலி புட்டா அகிருஷ்டாஹா, அங்க இருக்கிறவாள்லாம் எப்படிதான் இருப்பானால், ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவாள், ஸ்வேத தீபத்துல இருக்கிறவாள், நித்யாஞ்சலி புட்டாகா ஹிருஷ்டாகா, எப்பொழுதும் அஞ்சலி பத்தர்களாக, கைகூப்பியவர்களாக, கூப்பிய கையை உடையவர்களாக, சந்துஷ்டர்களாக இருப்பார்கள் என்று ஆரம்பித்து, ஏத்து முக்தா பவந்தீக நராகா பரத சத்தம, யார் முக்தர்களாக ஆகிறார்களோ தேஷாம் லக்ஷணமே தத்தி, அவர்களுடைய லட்சணம் என்றால் எத் ஸ்வேத தீபவாசி, நாம் இந்த ஸ்வேத தீபவாசிகளான அவர்களுக்கு என்னடா லட்சணம்னால் எப்பொழுதும் கையை கூப்பிக் கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சாதிக்கிறார். ஆகம சாஸ்திரங்கள் சொல்ற விஷயம் நித்யாஞ்சலி புட்டாகா ஹிருஷ்டாகா, இது ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய லட்சணம். ஏத்து முக்தா பவந்தீக நராகா பரத சத்தம தேஷாம் லட்சணமே தத்தி எச்சேதீபவாசினாம் என்பதாக. நனுச்ச யதாதிகாரம் ஞாசோபாசன ரூபௌ த்வௌ மோக்ஷோபாயௌ சாஸ்திரேஷு நிர்ணீதௌ தத் கதம் அஞ்சலி அஞ்சலி மாத்திரஸ்ய தத் சாதனத்வோக்தி, எல்லார் மனசிலையும் வரக்கூடிய அற்புதமான கேள்வியை சுவாமி தேசிகன் இங்கு கேட்டுக் கொள்ளுகிறார். அதிகாரியே இல்லையே இவன் அஞ்சலி பண்றவன், நியாசமோ உபாசனமோ ரெண்டுதானே உபாயமாக சொல்லப்பட்டுள்ளது. பரநியாசம் பண்ணணும், சரணாகதி பண்ணணும், இல்லைன்னா உபாசனம் பண்ணணும், ரெண்டுதானே மோக்ஷோபாயமாக, மோக்ஷத்திற்கு உபாயமாக, மோக்ஷத்தை அடையும் வழியாக என்ற அர்த்தம் சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது, நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. தத் கதம் அஞ்சலி மாத்திரஸ்ய, அது எப்படி வெறும் கைகூப்பல் வந்து சாதனமாகும் என்று கேள்வி. இத்தம் என்று அதற்கு பதில் சாதி, இப்படிதான் பாது அப்படின்னு சாதிக்கிறார். என்ன ஒவ்வொருத்தரும் பரநியாசம் பண்ணவா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். லோகத்துல யாரையும் சிரமப்படுத்துறதுல ஆச்சாரியாலாம் உத்தேசமே இல்லை. யாரையும் யாருக்கும் மன கஷ்டத்தை உண்டு பண்ணுதல் எந்த ஒரு ஆச்சாரியர்களுடைய நோக்கமுமே இல்லாம இருந்திருக்கு. அது நான் இங்க இந்த இடத்துல இந்த பங்கில பாக்கிறேன் நான். ஏன்னா இந்த இது இது யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கோ இல்ல யாரையோ அதிருப்தி படுத்துறதுக்கோ இந்த விஷயம் சொல்லல தெரியவா. ஏன்னா எல்லாருக்குமே மோக்ஷம்ன்றது எப்படி கிடைக்குமோ அதுக்கான உபாயத்தை சாஸ்திரம் சொல்றதுன்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இவ்வளவு பிரயத்தனப்படுறா பாவம். பாருங்க இந்த பங்கியை மட்டும் பாருங்க, எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பங்கிகளை சேவிக்க வேண்டிய ஆவசியத்தை இருக்கு. ஏன் இருக்குன்னா, அவ நாங்க சரணாகதி பண்ணிட்டோம் எங்களுக்கு மோட்சம், நீங்க சரணாகதி பண்ணல உங்களுக்கு மோட்சம் இல்ல, நாங்க உபாசனத்தை பண்றோம் எங்களுக்கு தான் மோட்சம் உங்களுக்கு மோட்சம் இல்லைன்னு தாம்பளா ஆம்பளா நாலு பேரை நினைச்சுட்டு கூடாது அப்படின்றதுல ரொம்ப திட்டவட்டமா இருக்காள் ஆச்சாரியா. ஏதோ ஒரு கிரமத்துல அஞ்சலி பண்ணியிருந்தான்னா அவனுக்கு மோட்சம் எப்படுறான்னா, இதை நான் ஒரு உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு உதாரணத்தை, அதுவும் பாஷ்யகாரே கொடுத்திருக்கிற உதாரணத்தை சொல்லி கூட விளக்கறதுக்கு ஆசைப்படுறேன். தயிர்ன்றது பால் தயிராறுதுன்றது நேச்சர், ஆனா அது சீக்கிரமா ஆகணும், அது சுவாதிஷ்டமா இருக்கணும்ன்றதுக்காக அதுல ஆதஞ்சனம் பண்றோம் அப்படின்றது அதுல புறக்குத்துறோம்ன்றது உண்மை அப்படின்னு சாதிக்கிறார். கஷீரவத்தின்ற சூத்திரத்தில் விலக்ஷணத்துவாதிகரணத்தில் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக கை கூப்பினவனுக்கும் மோட்சம் உண்டு, ஒவ்வொரு சேத்தனனுக்குமே மோட்சம் உண்டு. ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவன் கைகூப்ப பண்ணுவதும் பிராட்டியினுடைய தாயாருடைய கிருபை. அது காக்காசுரனையே அஞ்சலி பண்ண வைக்க வைத்தவள் அவள். எல்லோருக்கும் மோட்சம் உண்டு. எப்படின்னா ஏதோ ஒரு உபாய அனுஷ்டானம் பண்ணட்டும் அவன் அப்படின்னு பிரதீட்சை பண்றார் பெருமாள். அது அது இந்த அஞ்சலி வைபவத்தில் சுவாமி தேசிகன் தனியாகவே இந்த விஷயத்தை அற்புதமாக சாதிக்கிறார். மூச்சு வாங்கிறது கொஞ்சம், ஏன்னா விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. யதி அசௌ ஆகிஞ்சின்யாதி லாபாத்து பிரபத்தியதிகாரிணா புருஷஸ்ய ஸ்வரக்ஷணார்த்தம் ஸ்வவியாபாராந்திர நிவர்த்தி வியஞ்சக முத்ராத்மனா அவதிஷ்டதே. எப்ப ஒரு மனிதன் ஆகிஞ்சின்யத்தோட எனக்கு வேற வழி இல்லை கதி இல்லை என்ற நிலையில் தான் கைகூப்புறான். இந்த கைகூப்பு செய்கையே அப்படின்னு ஆழ்வாரும் கைகூப்பு செய்கையே ரொம்ப பெருமையா சாதிக்கிறார். எப்படி அசௌ அசௌ பக்தஹான் அர்த்தம், இந்த கைகூப்பின பக்தன். ஆகிஞ்சன்யாதி லாபாத்து, நான் அடியேன் அகிஞ்சனன், என்கிட்ட சாதனா அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒரு விதமான சக்தியும் இல்லை என்பதை தீர்மானம் செய்து கொண்டு பிரபத்தியதிகாரியாக இருந்து கொண்டு, அவனே பிரபத்தி அதிகாரி ஆயிடுறான், ஆகிஞ்சன்யம் வந்ததுனாலே பிரபத்திக்கு அதிகாரி ஆயிடுறான். அப்படிப்பட்ட புருஷஸ்ய ஸ்வரக்ஷணார்த்தம் தன்னுடைய ரக்ஷணத்துக்காக வேற எல்லா வியாபாரத்தையும் நிறுத்திட்டு அதை பண்றது இதை பண்றது எதேதோ பண்றது எத்த தின்னா பித்தம் தெளியும் இருக்கிறது, அந்த கிரந்தத்தை வாசிக்கிறது இந்த கிரந்தத்தை வாசிக்கிறது, உபாயம் இல்லாம சிரமப்படுறது, அப்படி எல்லா விஷயங்களையும் வியாபாராந்திரங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு ஒரு முத்ரை அஞ்சலி பரமாமுத்ரா பரமார்த்த பிரசாதினி பரமாத்ம பிரசாதினி என்கிற கூடிய அஞ்சலி முத்ரையை தான் தன்னுடைய கையில் தரித்துக் கொண்டு அந்த முத்ராத்மனா அவதிஷ்டதே, அந்த முத்திரையை உடையவனாக எப்பொழுது நிற்கிறானோ வேற கதி இல்லை என்று நிற்கிறானோ ததா அப்பொழுது அந்த முத்திரையினால் உபலட்சித்தம் என்னதுனால் அந்த முத்திரையினால என்னடா தெரியும், பெருமாளுக்கு தெரியும், என்னதான் வக்கீல் வாதாடலன்னா கூட ஜட்ஜுக்கு தெரியும் உண்மை அப்படின்னு நம்ம எப்படி ஜட்ஜு மேல ஒரு விசுவாசம் வைக்கிறோமோ அந்த மாதிரியாக ததுபலட்சிதாயாக பிரபத்தேகே இந்த கைகூப்பல் என்னதுனா பெருமாளுக்கு புரியுது. அம் ஜலயதீதி அஞ்சலிகின்றனே விற்பத்தி அம் பரமாத்மானம் ஜலயதி என்று ததுபலட்சிதாயாக பிரபத்தி, அதையே பிரபத்தியாகவே நினைக்கிறார் பெருமாள். பிராகுப்த சகல பல சாதனத்துவ ரூப பிரபாவ பிரதிபாதனே தாத்பரியாத், முன்ன சொன்ன எல்லா விதமான பலனும் பலனையும் இது சாதிக்க வல்லது, முன்பு கூறிய மோட்ச பலன் எல்லாவற்றையும் சாதிக்க வல்லதாக இந்த அஞ்சலியினுடைய பிரபாவத்தை சொல்லுவதில் தான் தாத்பரியம் ஆள வந்தாருக்கு என்பதனால் ஒரு விரோதமும் இல்லை. எந்த எதனால விரோதம் இல்லை, பிரபத்தியும் உபாசனம் தானே உபாயம் அதிகாரிகளுக்கு என்று கேட்க வேண்டாம். அஞ்சலி செய்பவனும் அதிகாரி தான், பிரபத்திக்கே மோட்சத்துக்கே அதிகாரி தான் என அதையே பிரபத்தியாக பெருமாள் திருவுள்ள பெற்றுகிறார். என்ன பண்றார்னா, ஆனா இந்த அஞ்சலியினால எப்படிடா பலன் கிடைக்கிறது அப்படின்னா, அப்போ அஞ்சலியே பண்ணிட்டு போல பிரபத்தி பண்ண வேண்டாமே அப்படின்னு நினைக்கலாம் மொழியும். அதற்காக அதுக்கான பதில சாதிக்கிறார். யதாது பிரதட்சிணமா பிரதட்சிண பிரணாமாதிபத்து அயமபி பக்தியங்க கர்ம விசேஷா, இந்த அஞ்சலின்றதாக பக்திக்கு அங்கபூத்தமான ஒரு கர்மா, எப்படியான பிரதட்சிணம் இருக்கோ எப்படியான பிரணாமங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி பிரபத்திக்கு இது அங்கபூத்தமான கர்மா. ஆனா அது என்ன பண்றதுன்னா, ததா யதா ஏவம் உபாயா, இது ஒரு உபாயம், ஆனா என்னடா பண்றது இந்த கைகூப்பு செய்கை என்றால், நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயாத் என்று பகவத்கீதையில் சொன்ன நஹி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிம் தாத்த கச்சதி என்ற கிரமத்தில் இவனுடைய கைகூப்பு செய்கை என்ற ஒரு நல்ல விஷயமானது நல்ல பலனை கொடுக்காமல் விடாது. அபிக்கிரம நாசோஸ்தி, ஆரம்பித்ததற்கு எந்த ஒரு நாசமும் கிடையாது, ஆரம்பித்த நல்ல காரியம் நாசத்தில் முடியாது, அது ஆக்கப்பூர்வமாகத்தான் செயல்படும். அது ஆக்கப்பூர்வமாக என்றால் மோட்ச பரியந்தமான பலனை ஆக்கித்தான் விடும் என்று தாத்பரியம் என்பதை மனதில் கொண்டு இத்தியாதி நியாயாது, இந்த கிரமத்தில் இந்த நியாயப்படி கல்மஷ நிபர்கன பாபத்தை எல்லாம் போக்கும். முதல்ல இந்த அஞ்சலியானது என்னடா பண்ணும்னா, கிரமேண பாபத்தை போக்கும். பாபத்தை போக்கினா என்னடா ஆகும்னா, சத்துவன்மேஷம் வரும், சத்துவகுணமானது உத்ரிக்தமாகும். சத்துவகுணம் உத்ரிக்தமாச்சுன்னா என்னடா ரிசல்ட்னா, சம்யஜானமானது ஏற்படும். சம்யஜானம் ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் என்னதுனா பக்தி வரும். அப்ப மறுபடியும் பிரபத்தி பண்ணுவான், அப்ப மறுபடியும் உபாசனையோ பிரபத்தியோ பண்ணுவான். அந்த பிரபத்தியானது பலன் கொடுத்து மோட்ச சாதனமாக மாறும் என்று இந்த அஞ்சலியே அவனை மோட்ச பரியந்தமாக அழைத்து செல்லும் என்ற விஷயத்தை, இந்த மார்க்கமானது முள்ளில்லாத மார்க்கம், இதுவும் ஒரு முள்ளில்லாத மார்க்கம் என நல்ல தாராளமா அஞ்சலியை பண்ணவன் மோட்ச பரியந்தம் நடந்து போகக்கூடிய வாய்ப்பானது இருக்கிறது. நிஷ்கண்டகா அயம் கண்டாபதஹா என்று இது ஒரு ராஜ மார்க்கம் என்றே சாதிக்கிறார் இதை. அடியன் இந்த விஷயத்தில் இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வரதுனால சொல்றேன். ஏழாவது அத்தியாயத்தில் கீதா பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை நாராயணாரியர் என்பவர் சாதிப்பதாக சாதிக்கிறார். அதாவது ஸ்ரீசூக்த பாஷ்யம் எழுதினவர் அந்த சுவாமி நாராயணாரியர் என்ற திருநாமத்துடன் கூடியவர். அவர் சாதிக்கிறார், இந்த விஷயத்தையே சாதிக்கிறார். மத்பக்தாயாந்தி மாமபி என்ற ஸ்லோகத்தில் வியாக்கியா, அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்தி அல்பமேதசாம் தேவான் தேவயஜோயாந்தி மத்பக்தாயாந்தி மாமபி. என்னுடைய சரீரமாகவே கருதி தேவதாந்தரங்களை உபாசிப்பவர்கள் கூட ஒரு கால விசேஷத்தில் என்னிடமே வந்து சேருகிறார்கள். ஆனால் கேவல இந்திராதி தேவதைகளை உபாசிப்பவர்களை காட்டிலும் மற்ற பெருமாளுடைய சரீரபூதமானவைகள் தான் இந்திராதிகள் என்று காமிய கர்மாவை உத்தேசித்து கர்மாக்களை செய்பவர்கள் கூட ஒரு கால விசேஷத்தில் என்னிடம் வந்து சேருகிறார்கள் என்று சாதிக்கிற பிரசங்கம்தான் இந்த ஸ்லோகம். 22வது ஸ்லோகம், 23வது ஸ்லோகம், 7வது அத்தியாயத்தில் அங்கு சாதிக்கிறார். ததுக்தம் நாராயணாரியைஹி என்று மத்பக்தா யாந்தி மாமபி இத்யத்ர பகவதி பலாந்தரார்த்தினாமபி, பகவானிடத்திலேயே வேற பலனை ஆசைப்படுபவர்கள், காமிய பலன்களை ஆசைப்படுபவர்கள் கூட அவர்களுக்கு கூட மோக்ஷே விஸ்ரமஹா, மோக்ஷத்தில் அவர்களுக்கு விஸ்ரமம் என்றால் ரெஸ்ட் என்றார். அதுவானது நாராயணாரியைஹி உக்தஹா, நாராயணாரியர் சொல்றார். ததா தேவதாந்தர பக்தானாம் அபேக்ஷிதார்த்த லாப ஏவ பலம் பகவத் பக்தா. தேவதாந்தர பக்தாள், கேவல தேவதாந்தர பக்தாளுக்கு அந்தந்த தேவதைகள் தான் பலனாக கிட்டுவார்கள். அவர்களால் கிடைக்கக்கூடிய பலனானது அவர்களுக்கே பலன், பரிமித பலன் தானபடினால, இந்திராதி போகமே வந்து அந்தவத்தானபடினால, அந்தவத்து பலம் தேஷாம் என்று அவர்களை தனியாக ஒதுக்கிவிட்டு பகவத் பக்தானாம் து நதாவன் மாத்திரம் பலம், பகவத் பக்தாளுக்கு காமிய கர்மாவை அனுஷ்டானம் செய்தால் கூட அவ்வளவே பலன் கிடையாது. மேலும் கிந்து ஸ்வபாவ பிராப்தாது அனபிசம்ஹிதாதபி பாபக்ஷயாத், என பகவத் பக்தாள் அனபிசம்ஹிதமாகத்தான் கர்மாவை பண்ண, பலாபிசந்தி இல்லாமல் காரியம் செய்பவர்கள், பலாபிசந்தி தனக்கு பலனை எதிர்பார்க்காமல் தேவதாந்திர பஜனம் ஏதோ ஒரு உத்தேசத்தோட பண்ணச்ச கூட அவ என்ன பண்றான்னா சாத்விக தியாக புரசரமாக பண்ணுகிறார்கள். அபேட்சித்தா அதாவது ஸ்வபாவ பிராப்தமான, என அவளுக்கு ஸ்வபாவத்தகா வந்து என்ன பண்றான், அபேட்சித்தா அதாவது அபே அவ வந்து என்ன பண்றா, எதிர்பார் பலனை எதிர்பார்க்காம பண்ற அந்த கர்மாக்களை கூட, காமிய கர்மாக்களை கூட பலனை எதிர்பார்க்காத பண்றா. அப்ப என்ன ஆறுதுன்னா அனபிசம்ஹிதாதபி பாபக்ஷயம், அதனால பாபக்ஷயம் ஏற்பட்டு, பாபக்ஷயம் ஏற்பட்டால் சத்துவோதயக்கமானது ஏற்படுமானபடினால சத்வாதிக்க உண்மீலனேன சுத்தேஷு தர்மேஷு ஸ்ரத்தோத்பதம். அப்புறம் என்ன பண்றானா, இப்பவர்கள் வந்து அவ காமிய கர்மாவை அனுஷ்டிச்சாலும் கூட, ஆனா அவளுக்கு சுத்த கர்மாவில, காமிய கர்மா இல்லாத கர்மாக்கள்ல ஸ்ரத்தையானது உண்டாகி, சனை சனைகி மெதுவாக மெதுவாக ஞான வைராக்கியங்களையும் அடைந்து, அதன் மூலமாக முன்பு சொன்ன பக்தி விசேஷ லாபமானது கிடைப்பதனால், அதன் மூலமாக சரணாகத்தியை அனுஷ்டித்து, சிரதரேனாபி காலேன பகவத் பிராப்தி பவிஷ்யதி, கொஞ்ச நாள் ஆனா கூட அவளுக்கும் பகவத் பிராப்தி உண்டு என்று, நித்திய பலத்துவம் நித்திய அபிப்பிராயம், அவளுக்கும் நித்திய பலன் தான் கிடைக்கும் என்று அபிப்பிராயம் என்று கூறுகிறார். இது சாண்டில்ய சம்ஹிதையில பாகவத அபசார சங்கிரகத்தில் இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கிறதா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். பகவந்தம் சமுத்திஷ்ய ததேக சரணா நராஹா கதாச்சின் நச்ச ஹீயந்தே காமிய கர்மரதாபி, காமிய கர்மத்தை ஆசை நோக்குடையவர்களாக இருந்தாலும் கூட, எப்பொழுது பகவானை உத்தேசித்து அவருடைய சரணாரவிந்தத்தில் தன்னை சமர்ப்பித்து ஒருவன் அஞ்சலியுடன் அஞ்சலி முத்திரையுடன் ஒரு காரியத்தை செய்கின்றானோ, அவன் எப்பொழுதும் நாசத்தை அடைவதில்லை, அவன் மோக்ஷ பரியந்தமான சாம்ராஜ்யத்தை அவசியம் அடைகிறான் என்ற விஷயத்தை சாதிக்கிறார். அதற்கு மேலேயும் முத்தமூர் சுவாமி நிறைய விஷயங்களை அந்த டிப்பணியில் சாதிக்கிறார். இதெல்லாம் நீங்க 7:23 பகவத்கீதா பாஷ்யத்திலையும் அதனுடைய தாத்பரிய சந்திரிக்கையிலையும் அதனுடைய டிப்பணியிலையும் பார்த்துக்கலாம். 256 பேஜ் உத்தமூர் சுவாமி எடிஷன். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். இது ஒரு பேராகிராஃப் விஷயம். அடுத்த பேராகிராஃப்ல இன்னொரு விஷயம் சாதிக்கிறார், அதையும் பார்த்துள்ளோம். அதிவாத பக்ஷஸ்துவத்ர சம்பவந்தியாம் கதௌனயுஜ்யதே, இதெல்லாம் ரொம்ப அதிவாதம் சுவாமின். அஞ்சலிக்கே வந்து மோட்ச பரியந்தமான சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது என்றதெல்லாம், இதெல்லாம் அதிவாதம் சுவாமின், அதிசயோக்தி சுவாமின், மிகைப்படுத்தி கூறுதல் சுவாமின் என்று கூற முடியாது. ஏனென்றால் வேறு வழி இருக்கும் பட்சத்தில் சொல்லக்கூடாது. அதிசயோக்தியெல்லாம் எப்படா சொல்லலாம்னால், வேற வழியே இல்லைன்னா அப்பா அதிசயோக்தின்னு அதை அலங்காரமாக அலங்காரிக்கால் சொல்லுவா. ஆனா அந்த மாதிரி அதிசயோக்தியானது இப்பொழுது சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த பேராகிராஃப் சாதிக்கிறார். அதிகாரி விசேஷமாசிரித்ய அஞ்சலி ரூப லகுதர கிரியா மாத்திரஸ்ய சாட்சாத் மோக்ஷ சாதனத்வ கதனே கர்மாந்தராணாமபி ததாத்வ பிரசங்கஹா தத்அபிபகமஸ்து சர்வ பிரமாணானனுகுணஹ பாஷ்யாதி விருத்தஹ பக்துரி யாமுனமுனேஹே பிராகனுஷ்டித குருதர விஸ்வாசாதி கர்ப்ப பிரபத்தி வைர்த்தியம் ச ஸ்யாத். இதுதான் ஆக்ஷேபம் பண்றவாளுடைய தாத்பரியம். என்ன பண்றான்னா, இது அதிசயோக்தி தான் சுவாமி. அப்படி கணக்கு அதிசயோக்தி இல்லைன்னா, அஞ்சலிய ஒரு லகுத்தரமான உபாயம், அதுக்கு சாட்சான் மோக்ஷ சாதனத்துவத்தை சொன்னால், கர்மாந்தராணாமப்பி ததாத்வ பிரசங்கா, மற்ற கர்மாக்கள்லாம் கூட அப்படியே, அதாவது மோக்ஷ பரியந்தமாக பலனை கொடுக்கக்கூடியதாக ஆக வேண்டி இருக்கும். எப்ப வெறும் அஞ்சலியே இவ்வளவு காரியத்தை பண்றதோ, அப்ப மற்ற கர்மாந்திர கர்மாக்கள்லாம் கூட அந்த காரியத்தை மோக்ஷ பிரதானத்தை பண்ணிடலாமே என்னால் பண்ண சொல்லக்கூடாது. அப்படி கணக்க ஒத்துண்டால் தது அபியுபகமஸ்து, அப்படி கணக்க அஞ்சலிக்கே அவ்வளவு சாமர்த்தியம் உண்டு என்று சொல்லுவதாக இருந்தால், அது எல்லா பிரமாணத்துக்கும் அனுகுணம் அல்லது அன்று பாஷ்யாதி விருத்தமும் கூட. ஏன்னால் பாஷ்யத்தில் வந்து உபாசனைக்கும் சரணாகத்திக்கும் தான் மோக்ஷ சாதனத்துவம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம வக்தாவான யாமுனாச்சாரியர் என்ன பண்ணார், இதற்கு முன்னியே மகாவிஸ்வாச பூர்வகம் பிரபத்தியை பண்ணியிருக்கிறார். அந்த பிரபத்தியானது வியர்த்தமாக வேண்டியதாக இருக்கும் அஞ்சலிக்கே அந்த பலனை சொல்லுவதாக இருந்தால். மேலும் தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞைஹி த்ரேதாயாம் த்வாபரேர்ச்சயன் யதாப்னோதி தாப்னோதி கலௌ சங்கீர்த்தி கேசவம் கலேர் தோஷனிதே ராஜன் அஸ்தி ஹேகோ மகான் குணஹாம் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்தஹா பரம் ரஜேது இதி கால விசேஷ வ்யவஸ்தையா சங்கீர்த்தன மாத்திரத்தீவ சாட்சான் மோக்ஷ சாதனத்துவம் உச்சதே. அப்படின்னா கலவு சங்கீர்த்த கேசவம் இத்தியாதியினால் வெறும் கீர்த்தனத்துக்கே மோட்ச சாதனத்துவம் சொல்லியிருக்கு, அதுவும் சரின்னு ஆயிடும். தியானமோ உபாசனமோ சரணாகத்தியோ வேண்டாம்னு ஆயிடும். சத்தியம் அப்படின்ட்டார் டக்கு. அதுக்கு என்ன பண்ணிட்டார் சுவாமி தேசிகன், ஆமா சுவாமி அதுக்கும் மோட்ச சாதனத்துவம் உண்டு. அஞ்சலிக்கு எப்படி மோட்ச சாதனத்துவமோ அந்த மாதிரியாக கலவு சங்கீர்த்த கேசவம்ன்றதுக்கும் சங்கீர்த்தன மாத்திரத்துக்கும் கூட மோட்ச சாதனத்துவம் உண்டு. சத்தியம் ததாபி தஸ்மின் காலே தர்மாந்தரம் அனபேட்சிய சங்கீர்த்தன மாத்திரசியைவ அவ்யஹித மோக்ஷ உபாய நிஷ்பாதகத்தே தாத்பரியம் கிராஹ்யம். அப்படி இருந்தா என்ன பண்ணோம்னா, அந்த காலத்துல தர்மாந்திர மனபேட்சிய வேற தர்மத்தை, அதாவது இது கால விசேஷத்துல கலவு என்று சொல்லியிருக்கிறதுனால வேற தர்மங்கள் எல்லாம் அபேட்சை இல்லாமல் சங்கீர்த்தன மாத்திர செய்வ அவ்யஹித மோக்ஷ உபாய நிஷ்பாதகத்தே தாத்பரியம் கிராஹ்யம். அப்படி இல்லைன்னாக்கா, அதாவது இதுவே மோக்ஷத்தை உடனே கொடுப்பதில் அவ்யவஹித மோக்ஷா நிஷ்பாதகத்து அதுக்கு தாத்பரியமானது எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்யதா சரமயுகே பிரபத்திரப்பி அனபேட்சிதாஸ். அப்ப சரமயுகத்துல பிரபத்தி கூட வேண்டாம்னு ஆயிடும். ஏன்னா அதுவும் தானே சுலப உபாயம், நீங்க உபாசனை பண்ணணும் தியானம் பண்ணணும்னு ஆயிடும். ததயம் அஞ்சலிகி பக்திவத் பிரபத்தி வச்ச பிரயோஜனாந்தர பராணாம் யதார்கம் தத்தத் அபிமத சாதனம் சியாத். அதனால என்ன சாதிச்சுட்டார் ஃபைனலா, அஞ்சலியானது பக்தி எப்படியோ பிரபத்தி எப்படியோ அதே மாதிரியாக வேற பிரயோஜனத்தை உத்தேசிச்சு அவள் அஞ்சலி பண்ணாலும் கூட யதார்கம் அவர்களுடைய அருகதைக்கு அனுகுணமாக தத்ததபிமத்த சாதனம், அதாவது பக்திக்கு சாதனமாகலாம், அது கிரமேண பிரபத்திக்கு சாதனமாகலாம், அப்படியாக அது கிரமேண அவளுக்கு மோட்சத்தை சாதித்துக் கொடுக்கும். அனன்ய பிரயோஜனானாம் தூ உக்தேனைவ பிரகாரேன அப்பவர்க்க பரியவசாயம். மற்றவாளுக்கெல்லாம் என்னடா, மற்றவாள் வேற வேற வேற பிரயோஜனத்தை அபேட்சிக்கிறவாளுக்கு அந்தந்த பிரயோஜனத்தை கொடுத்து கிரமேண அவளுக்கும் ஒரு விதமான சத்துவோன்மேஷத்தை கொடுத்து பாபங்களை எல்லாம் போக்கி சத்துவோன்மேஷத்தை கொடுத்து சரணாகதி பண்ண வச்சு ஞானத்தை கொடுத்து சரணாகதி பண்ண வச்சு மெதுவா மோட்சத்தை கொடுக்கும். மற்றவாளுக்கு வேற பிரயோஜனத்தை அபேட்சிக்காத சாட்சாத் பகவானையே சரணாகதி பண்றவாளுக்கோ அஞ்சலி பண்றவாளுக்கோ உக்தேனைவ பிரகாரேன அபவர்க்க பரியவசாயம், அதுவே அந்த அஞ்சலியே மோட்சத்தை கொடுத்துவிடும் என்பதாக அஞ்சலிக்கே அவ்வளவு வைபவம் உள்ளது என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதனால் அவர் பண்ண பிரபத்திக்கு விரோதம் கிடையாது, அவர் பண்ண பிரபத்தி உத்தமமான மார்க்கம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அஞ்சலிக்கும் அதே பிரபாவத்தை சாதிக்கிறார் என்று தாத்பரியமே தவிர, அவர் பண்ண பிரபத்திக்கே அவர் பண்ற அஞ்சலியையும் பகவத் மோக்ஷ பரியந்த சாதகமாக ஒத்துண்டா விரோதம் வருதுன்னு நினைக்க கூடாது. அது எப்படியான கலியுகத்துல கலவு சங்கீர்த்த கேசவம் என்று சங்கீர்த்தனத்தினாலேயே மோக்ஷமோ அந்த மாதிரி இப்ப அஞ்சலியினாலேயே மோக்ஷம் கூட உண்டு. அது கிரமேண கொடுக்கலாம், கிரமேண கொடுக்கும். அவ்யவஹித மோக்ஷ சாதனத்துவம் அது அந்த பிரமாணம் சொல்றதுனால அவ்யவஹித மோக்ஷ சாதனத்துவம் ஒத்துக்கணும். அப்படி கணக்க ஒத்துக்கலன்னா அப்ப பிரபத்திகம் தான் ஒத்துக்க முடியாம போயிடும் என்று ஒரு பிரதிபந்தியையும் சாதித்து சுவாமி தேசிகன் அஞ்சலிக்கு மோக்ஷ சாதகத்துவத்தை சாதிக்கிறார் இந்த அற்புதமான ரெண்டு பேராகிராஃப்ல. அது அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த உபன்யாசத்தில் கவனிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தை ஒண்டி வாசிச்சு வைக்கிறேன். உதீர்ண சம்சாரத வாசு சுக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்ய பராம்ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாருணாம் புஜ துவயானுராகாமிருத சிந்து சீகரஹாம். சொல்ல போனால் இதுவும் அஞ்சலியினுடைய பிரபாவத்தை தான் சொல்ல போகிறது. முன் ஸ்லோகமும் இந்த ஸ்லோகம் ரெண்டுமே அஞ்சலி வைபவத்தை சொல்றதுன்றதாக நம்ம முன் ஸ்லோகத்தினுடைய அவதாரிகையிலேயே பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா தாசன்.